அவாப்த சமஸ்த காமனான எம்பெருமானுடைய திருவருளாலும் ஆச்சாரியருடைய திருவருளாலும் இன்று பாகவத கோஷ்டியினுடைய ஒரு சங்கமம் நமக்கு இந்த திருமலை சன்னதியிலே திருமலையிலே நமக்கு அமைந்திருப்பது ஒரு பெரிய வாய்ப்பு. அதிலே தாயே தந்தை என்னும் என்ற பதிகத்திலே ஆரம்பித்து ஒவ்வொரு பாசுரங்களின் வாயிலாக ஆழ்வார் சொல்லக்கூடியதான கருத்து, இந்த தேக யாத்திரையை விட்டு எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதுதான் இந்த பதிகத்தினுடைய சாராம்சம் என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்டதான இந்த பதிகத்திலே அடியேனுக்கு எம்பெருமான் ஆச்சாரியன் நீட்ட பாசுரம், மன்னாய் நீரெறிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் உள்ளாடாக்கிடன்னுள் உளம்பி தொழித்தொழிந்தேன் பின்னோர் நீரெறிகால் இறையார் திருவேங்கடவா அண்ணாக வந்தடைந்தேன் அடியேனையாட்கொண்டருளே. சுன்பாசுரத்திலே எப்பாவம் செய்தேன் என்ற பாசுரத்தின் வாயிலாக இந்த தேக ஆத்ம பிரமத்தை நீக்கி லௌகீகமாக இருக்கக்கூடியதான ஒரு வாழ்வியல் என்று சொல்லக்கூடியதான நாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்வியலை விட்டு திருவேங்கடத்தனுடைய எம்பெருமானிடத்திலே சேர வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய கருத்து. இந்த பாசுரத்திலே மண்ணாய் நீரெறிகால் விசுங்கும் என்பதாக எம்பெருமான் இங்கே எப்படி எழுந்தருளிருக்கிறார் என்பதை நாம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். முன்பாசுரத்திலே எம்பெருமானுக்கு செப்பா என்பதாக சொல்லுகிறார்கள். எம்பெருமானுக்கே அரணாக இருக்கக்கூடியது, அரண் என்றால் பாதுகாப்பாக இருக்கக்கூடியதான ஒரு இடம் என்பது ஒரு பாதுகாப்பு என்றால் இங்கே எம்பெருமானுக்கு யார் பாதுகாப்பு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களா அல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளா என்றால் இல்லை. இந்த திருமலையில யார் பாதுகாப்பு என்றால் இந்த மலைகள் தான் எம்பெருமானுக்கு பாதுகாப்பு என்பதாக செப்பார் முதற்பாசுரத்திலே சொன்னார். பெரியோர்களுடைய ஒரு வணக்கம் என்ன என்றால் இந்த திருமலையிலே வரும்பொழுது எம்பெருமானை சேமிப்பதற்கு முன்னாடி மலையே தொழுது, மலையை இந்த மலையே பெருமான் இந்த மலையை தொழுவது அப்படின்னு ஏன் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பிரஸ்பெக்டிவ் என்று சொல்லுவார்கள் அகாடமிக்கில். என்ன அப்படின்னா இந்த எம்பெருமான் இக்காலத்து கலியுகத்து எம்பெருமானா, வேதத்திலே பிரதிபாதித்த எம்பெருமானா, அல்லது திவ்ய பிரபந்தத்தினாலே பிரதிபாதித்த எம்பெருமானா என்றால் எக்காலத்திலும் பிரதிபாதிக்கப்பட்டதான எம்பெருமான் இந்த திருவேங்கடமுடைய வேத பிரதிபாதித்தன். அது மட்டுமல்லாமல் சங்க இலக்கியங்களிலே சொல்லக்கூடியதான சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டதான எம்பெருமான். ஏன்னா மாயோன் மேவிய காடுரை கோவில் அப்படின்னு பரிபாடல் என்று சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஓல்டஸ்ட் கிரந்தம், அந்த கிரந்தத்திலே சொல்லப்பட்டதான இரண்டே இரண்டு ஊர், ஒன்று திருமாலிருஞ்சோலை ஒன்று திருவேங்கடம். அப்பேற்பட்டதான இந்த திருவேங்கடத்துக்கு பெருமை என்ன என்றால் வேத பிரதிபாத்தியன், சாஸ்திர சுதி ஸ்மிருதிகள் பிரதிபாத்தியன், தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட எம்பெருமான். அது மட்டுமல்லாமல் ஆழ்வார்கள் எல்லாம் இறங்கி இருக்கக்கூடிய திருத்தலம், அது மட்டுமல்லாமல் ஆச்சாரியர்கள் ஒருவொருவரும் வந்து வழிபட்டு வணங்கி தொழுத எம்பெருமான் இந்த திருவேங்கடமுடையான். அப்பேற்பட்ட ஏன்னா செறிந்த வெப்பு, தீர்த்தங்கள் செறிந்த வெப்பு என்பதாக சொல்லுவார்கள். கண்ணன் அடியினாக்கு காட்டும் வெப்பு கடுவினையும் இருவினையும் கழியும் வெப்பு. ரெண்டு விஷயம் இந்த திருவேங்கடத்துக்கு என்ன பெருமை என்றால், ஏறும்பொழுது நாம் வரக்கூடியதான நம்மளுடைய இன்னல்கள் எல்லாம் இறங்கும் போது போகிவிடும். அப்பேற்பட்டதான அதான் கண்ணன் அடியினை எனக்கு காட்டும் வெப்பு. இந்த எம்பெருமானிடத்திலே தான் தன்னிடத்திலே வந்து சரணாகதி செய்ய வேண்டும் என்று காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய எம்பெருமான். அதனால் நாம் இந்த திருமலையை பார்க்கும் பொழுது சக்கரமலையை எறும்புகள் போய் மொய்ப்பது போல பக்தர்கள் எல்லாம் மொய்க்கக்கூடியதான இடமாக இருக்கக்கூடியது இந்த எம்பெருமான். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், மண்ணாய் நீரெய்தால் மஞ்சுளாவும் ஆகாசமுமா. மண்ணாய் எம்பெருமான் பிருத்திவி அப்தேது வாயு ஆகாசம் என்று சொல்லக்கூடிய அனைத்திலும் இருக்கக்கூடிய வனானி விஷ்ணுஹு புவனானி விஷ்ணுஹு என்று சொல்லக்கூடியதான எல்லா இடத்திலும் நிற்கின்றதெல்லாம் நெடுமாலன் ஓராதார் கட்டின்றதெல்லாம் கடை என்று ஆழ்வார் பாசுரத்திற்கேற்க எல்லா இடத்திலும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய எம்பெருமானை மண்ணாய் நீரெரிகால். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், மண்ணால் இருக்கக்கூடிய எம்பெருமான் நீர் என்று சொன்னால் மஞ்சுளாவும் அப்படின்னு ஒரு பதம் போடுறார் ஆழ்வார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதம் மஞ்சுளாவும் என்றால் ஆகாசம். ஆகாசத்தை ஆதாரமாக வைத்திருக்கக்கூடியதான இந்த உடம்பு பஞ்சபூதங்களான உடம்பு பஞ்சீகரண பிரக்ரியா என்று சொல்லுவார்கள் வேதாந்தத்திலே. ஐந்தும் சேர்ந்து வரக்கூடியதான நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த தேகம் வேற ஆத்மா என்ற இந்த பாகுபாடை நீக்கி இந்த எம்பெருமான் இந்த ஆத்மாவானது இந்த எம்பெருமானிடத்திலே சேர வேண்டும், இந்த எம்பெருமானத்துக்குத்தான் இந்த ஆத்மா என்பதை சொல்லக்கூடிய இந்த பாசுரம் சாஸ்திரங்களிலே இந்த பாசுரத்திலே வியாக்கியானங்களிலே சொல்லும் பொழுது உன்னார் ஆக்கைதன் நூல். உன்னார் என்றால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடியதான மஜ்ஜா சரி இதெல்லாம் இருக்கக்கூடியதான இந்த இது, இது வந்து ஒரு ஜுகுப்சமான பார்ப்பதற்கே அருவறுப்பாக இருக்கக்கூடியதான இந்த உடம்பை பௌக்கியம் என்று நாம் நினைத்துக் கொண்டு எப்பொழுதுமே நாம் இதை வளர்த்துக் கொண்டே இருக்கிறோம். இதை விட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த திருவேங்கடமுடையானுடைய இடத்திலே இந்த திருவேங்கடமுடையானுடைய இடமே நமக்கு இதை தெளிவுபடுத்துகிறது. என்ன தெளிவுபடுத்துகிறது என்றால், இந்த தேகம் வேற ஆத்மா வேற, இந்த ஆத்மாவானது எம்பெருமானுடைய சொத்து, இந்த புன்னார் ஆக்கையாக இருக்கக்கூடியதான இந்த உடம்பை நாம் வளர்த்துக் கொண்டே இருந்தால் இதற்கு எப்பொழுது பிரயோஜனம். அதனால் இதை விட்டுவிட்டு எம்பெருமானை அண்ணா வந்து அடைந்தேன். ஒருவொரு பந்துத்துவமாக சொல்லிக்கொண்டே வருகிறார், அப்பா அண்ணா அடியேன். இந்த இடத்திலே அண்ணா என்று எம்பெருமானை விழித்து சொல்கிறார். தமிழிலே விழி என்று சொல்லுவார்கள், விழித்து சொல்கிறார் அண்ணா. அந்த எம்பெருமானை தனக்கு அண்ணாவாகும், அண்ணா என்றால் அண்ணாவும் வைத்துக் கொள்ளலாம், அன்பாக எம்பெருமான் நமக்கு பந்து என்று வைத்துக் கொள்ளலாம், சர்வவித ரட்சகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட மண்ணாய் நீரறிகால் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம். மஞ்சுளாவும் ஆகாசம், ஆகாசம் என்றதை சில மதங்களிலே ஒத்துக்கொள்வதில்லை, சார்வாகர் எல்லாம் ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் ஒரு இந்த ஐங்குணங்கள் இந்த பஞ்சீகரணம் சொல்லக்கூடிய மண் நீர் எரி கால் இதையெல்லாம் சேர்த்து உருவானது இந்த உடம்பு. இந்த உடம்பு உருவாவதற்கு ஒரு ஆதாரம் தேவை, அந்த ஆதாரம் ஆகாசம். அதனால ஆகாசத்தை ஒற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக சித்தாந்தத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்டதான விஷயத்தை இந்த பாசுரத்தின் வாயிலாக சொல்லி எம்பெருமானை அடைய வேண்டியதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அதாவது விண்ணார் நீர் சிகர இந்த சிகரங்கள்லாம் எப்படி இருக்குது என்றால், ஆச்சாரியர்கள் ஒருவரும் இங்கு இருக்கக்கூடிய எம்பெருமானை தவிர இங்கு இருக்கக்கூடியதான ஒரு ஒரு அச்சேதன பொருள்களையும் அந்தந்த பாசுரத்தின் வாயிலாக தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆழ்வார்களும் சரி ஆச்சாரியர்களும் சரி. நாம் இங்கே வந்து எம்பெருமானை சேவித்து விட்டு ஓடிவிடுகிறோம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நாம் சேவிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இங்கு இருக்கக்கூடிய இயற்கை. ஏன்னா மந்தி குரங்கு பாய் என்பதாக ஆழ்வார்கள் சொல்கிறார்கள். தமிழிலே குரங்கு என்றால் ஆண் குரங்குக்கு பெயர், மந்தி என்றால் பெண் குரங்குக்கு பெயர். இப்படி எந்த மாதிரி விலங்குகள்லாம் இங்கே இருக்கிறது, இயற்கையுடைய ஒரு நேச்சுரல் பியூட்டி என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்டதான இயற்கையை ஒன்றி இருக்கக்கூடியதான இந்த திருவேங்கடம். இந்த திருவேங்கடத்திலே மண்ணாய் நீரறிகால் ஒரு ஒரு இடத்திலையும் எம்பெருமானுடைய ஆல் பர்வேசியம் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள், எல்லா இடத்திலும் நிறைந்து உள்ளான், எங்கும் உள்ளன், எங்கும் உள்ளான் கண்ணன் என்று எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த இடத்திலே நமக்கு மலையாகவும் நீராகவும் செடியாகவும் மிருகங்களாகவும் எம்பெருமானாகவும் மற்றும் பல நீராகவும் இருக்கிறார். ஏன்னா தெரிந்த தீர்த்தங்கள், தீர்த்தங்கள் என்றால் இங்கே இருக்கக்கூடிய பல தீர்த்தங்கள் இருக்கிறது, பல சுனைகள். அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு ஒரு தீர்த்தங்கள் என்றால் தீர்த்தங்களையும் வாங்கிக் கொள்ளலாம், ஆச்சாரியர்களையும் வாங்கிக் கொள்ளலாம். தீர்த்தர்கள் என்றால் ஆச்சாரியர்களையும் வைத்துக் கொள்ளலாம். சீதலாம் தீர்த்தாணி என்று பலவிதமான ஆச்சாரியர்கள் திருவேங்கடத்திலே பல ஆச்சாரியர்கள் நாம் நினைக்கிறோம். இன்று ஆச்சாரியர்கள் எல்லாம் ஒரு சிலையாகவோ இல்லது ஒரு ஆச்சாரியர் பேராகவோ இருக்கிறார்கள் என்று, ஆனால் திருவேங்கடத்திலே இருக்கக்கூடியதான நமக்கு தெரியாத ஆச்சாரியர்கள் இன்றும் இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பேற்பட்டதான ஒரு பெரிய உயர்ந்ததான ஒரு திவ்ய தேசம் இந்த திருவேங்கடமுடைய. சுவாமி தேசிகன் 108 பாசு ஸ்லோகங்களிலே எம்பெருமானை துதி செய்திருக்கிறார். எப்படி என்றால் தயாரூபமாக அந்த நாம் அந்த எம்பெருமானிடத்திலே போய் சேர வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒரு குவாலிட்டி என்று சொல்லக்கூடிய குணத்தை உடையவராக எம்பெருமான் இங்கே எழுந்துள்ளிருக்கிறார். எல்லாரும் அந்த எம்பெருமானை தயாமூர்த்தியாக நாம் சேவிக்க வேண்டும். சேவிக்கக்கூடிய எம்பெருமான் இந்த சிகரங்கள்லாம் இருக்கு, அதையும் சேவிக்க வேண்டும். ஆச்சாரியர்கள் எல்லாம் சுவாமி ராமானுஜ பாஷிகாரர் என்று சொல்லக்கூடிய ராமானுஜர் எல்லாம் இந்த இடத்திலே வருவதற்கே பயப்படுவார்களாம். எதற்கு இந்த கால் வைத்து இந்த திவ்யதேசத்திலே வர வேண்டும் என்பதாக. அதனால்தான் பெரிய நம்பிகள் இடத்திலே சுவாமி எம்பெருமான ராமாயண காலக்ஷேபம் செய்வதற்காக சுவாமி அங்கிருந்து கீழே போய் சேவித்ததாக நம்மளுடைய குரு பரம்பரையை சொல்லுகிறது. அப்பேற்பட்டதான ஒரு பெரிய புண்ணிய பூமி, பூமி என்று சொல்ல வேண்டாம், புண்ணிய இடம். கவிகள் எல்லாரும் எந்த கவி ஆழ்வார்கள் மட்டுமல்லாமல் ஆழ்வார்களை தாண்டி இருக்கக்கூடியதான கவிஞர்கள் எல்லாரும் மண்டி கிடக்கக்கூடியதான ஒரு இடம். ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், அப்புறம் வந்து ரிஷிகள் எல்லாரும் இருக்கக்கூடியதான ஒரு தலம் என்றால் இந்த தலத்திலே. இந்த தலத்திலே இன்னைக்கு அடியேன் கிட்ட பாசுரம் மண்ணாய் நீரெறிகால் இதுவும் மஞ்சுளாவும் ஆகாசமுமாம் என்பதாக சர்வவியாப்தியாக இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் தெளிந்து தெளிந்து என்று தெரியாத மழை நீங்கள் தெரிகின்றோமே என்று தெளிந்து எந்த இடத்திலே நமக்கு வேதத்திலே சில இடத்திலே புரியாத விஷயங்கள் எல்லாம் யார் புரிய வைக்கும் என்றால் செந்தமது தமிழ் முறையான ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் நமக்கு இதை தெளிவுபடுத்தும். ஆழ்வாருடைய பிரபந்தத்திலே நமக்கு என்ன தெளிவுபடுத்தும் என்றால் இருக்கக்கூடிய முடிச்சியெல்லாம் அவிழ்த்து இதுதான் சேர வேண்டிய இடம், இதுதான் பிராப்தியம், இதுதான் நமக்கு தேவை என்பதை உறுதியிட்டு சொல்லக்கூடியது ஆழ்வாருடைய பாசுரங்கள். அந்த பாசுரத்திலே இந்த பாசுரம் அமைந்தது என்னவென்றால் தேகாத்ம பிரமம், ஆத்மா வேற தேகம் வேற. ஆத்மாவை நாம் எம்பெருமானிடத்திலே என்ன பண்ண வேண்டும் என்றால் அவரிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். நிர்பரோ நிர்பயோஸ்மி என்பதாக சுவாமி தேசிகன் சொல்லுவார். அப்பேற்பட்டதான சொல்லக்கூடியதான நிர்பரோ நிர்பயோஸ்மி என்றால் அவரிடத்திலே அரைக்கலம் ஆகிவிட்டோம் என்றால் நமக்கு இனிமே எந்த விதமான ஒரு பயமும் தேவையில்லை. அப்பேற்பட்டதான ஒரு பாசுரத்தின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்வதென்றால் அண்ணா வந்தடைந்தேன். இன்னைக்கு அண்ணாவை நாம் வந்தடைந்தோம். அண்ணா என்றால் எங்கள் திருவேங்கடமுடையான் இடத்திலே வந்தடைந்திருந்தால் யார் மூலியமாக வந்தோம் என்றால் நமக்கு ஆச்சாரியன் மூலமாகத்தான் எம்பெருமானை அடைய வேண்டும். அந்த ஆச்சாரியன் மூலமாக வாசிக கைங்கரியம் என்று சொல்லக்கூடியதான இந்த ஒரு வியாஜத்திலே பெரிய திருமலை நம்பியினுடைய ஒரு வியாஜமாக நமக்கு எம்பெருமானை கிட்டக்கூடியதான ஒரு சந்தர்ப்பமானது இந்த கோஷ்டியிலே அமைந்தது. அப்பேற்பட்டதான அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடி வாரத்திலும் ஆச்சாரியருடைய திருவடி வாரத்திலும் மற்றும் இருக்கக்கூடிய பாகவத உத்தமர்கள் திருவடி வாரத்திலும் இந்த பாசுரத்திற்கு எம்பெருமானை அடைய வேண்டும், தேகம் வேற ஆத்மா வேற, இந்த ஆத்மாவை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்தின் வாயிலாக ஆழ்வார் சொன்னார். அப்பேற்பட்டதான ஒரு பாசுரத்தை நமக்கு இந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஆழ்வார்கள் ப்ராஜெக்டின் மூலமாகவும் இந்த தோழப்பர் சமிதி அவர்களுடைய சார்பாக நமக்கு அமைந்தது ஒரு பெரிய பாக்கியம். அடியே இந்த காரியதரிசி நிர்வாகம் மற்றும் ரங்கநாதன் சுவாமி அவர்களுடைய வாயிலாக நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிட்டியது. ஏனென்றால் இப்ப உபகாரம் என்று பண்ணவர்களை நினைக்க வேண்டும் என்பது சாஸ்திரம். அப்பேற்பட்டதான உபகாரத்தை செய்தவர்களை நாம் நினைக்க வேண்டும் என்பதாக நினைத்து அந்த பெரியவர்களுடைய திருவடி வாரத்திலே அனந்த ஓடி பிரணாமங்களை தெரிவித்து கவிதாசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.